രാമാനുജദയാപാത്രം ജ്ഞാനവൈരാഗ്യഭൂഷണം ശ്രീമദ്വേങ്കടനാഥാര്യം വന്ദേ വേദാന്തദേശികം ലക്ഷ്മീനാഥസമാരംഭാം നാഥയാമുനമധ്യമാം അസ്മദാചാര്യപര്യന്താം വന്ദേ ഗുരുപരമ്പരാം യോനിത്യമച്യുതപദാംബുജയുഗ്മരുക്മവ്യാമോഹതസ്തതരാണി തൃണായ മേനേ അസ്മദ്ഗുരോർഭഗവതോശ്വദൈകിസിന്ധോ രാമാനുജസ്യ ചരണൌ ശരണം പ്രപദ്യേ മാതാപിതായുവതയസ്തനയാ വിഭൂതി സർവം യദേവ നിയമേന മദന്വയാനാം ആദ്യശ്വന കുലപതേർവകുലാഭിരാമം ശ്രീമത്തദംഘ്രിയുഗളം പ്രണമാമി മൂർധ്നാ ഭൂതം സരശ്ചമഹദാഹ്വയ ഭട്ടനാഥ ശ്രീഭക്തിദാര കുലശേഖര യോഗിവാഹാൻ ഭക്താഘ്രിരേണു പരതാല യതീന്ദ്രമിശ്രാൻ ശ്രീമത്പരാങ്കുശമുനിം പ്രണതോസ്മി നിത്യം കലയാമി കലിധ്വംസം കവിം ലോക ദിവാകരം യശ്ശഗോഭി പ്രകാശാഭിരാവിദ്യം നിഹതം തമഹ വാഴി പരകാലൻ വാഴി കലികൻറി വാഴി കൊറയലോർ വാഴ്വേന്ദൻ വാഴിയരോ മായോനൈ വാഴ്വലിയാൽ മന്ദിരം കൊൾ മങ്കയർക്കോൻ തൂജോൻ സുടർമാനവേൽ നെഞ്ചുക്കു ഇരുൾ കടി ദീപം അടങ്ങാൻ നെടുമ്പുരവി നഞ്ചുക്ക് നല്ല അമുദം തമിഴ് നന്നൂൾ തുറകൾ അഞ്ചുക്കിലക്കിയം ആരണസാരം അരസമയ പഞ്ചുക്കണലിൻ പൊരി പരകാലൻ പനുവൽകളേ എങ്കൾ ഗതിയേ രാമാനുസമുനിയേ സങ്കൈ കെടുത്താണ്ട തവരാധ പൊങ്കുപുകൾ മങ്കയർക്കോ നീന്ത മറയായിരമനൈത്തും തങ്കുമനം നീയനക്കെത്ത പരകാല നായികയായ ഇരിക്കക്കൂടിയവർ തിരുവങ്കിയാഴ്വാർ നായികാഭാവത്തിലേ തന്നിലമയും മറന്ന് മയക്കത്തിലേ இருக்கக்கூடியவர் அவருடைய நிலைமையை அவருடைய திருத்தாயாரானவர் எடுத்துச் சொல்லுகிறார் என்பதாக பாசுரங்கள். திருநெடுந்தாண்டத்திலே 12வது பாசுரம் இப்பொழுது பார்க்கணும். 11வது பாசுரத்திலே நாயகியினுடைய நிலைமை எப்படி இருந்தது அப்படின்னா, அதிகமாக வார்த்தையே சொல்ல மாட்டாள். நாயகி அங்க சொன்ன வார்த்தையே ஒரே வார்த்தை தான், என்னன்னா எம்பெருமான் திருவரங்கம் எங்கே என்னும் அப்படின்னு ஒரு வார்த்தை மட்டும்தான் சொல்லியிருக்கார். பட்டுடுக்கும் அயர்த்தி ரங்கும் பாவை பேனாள் அப்படின்னு அவளுடைய நிலைமையெல்லாம் எடுத்து சொன்ன தாயார், இவள் எப்பொழுதாவது கண் தெளிந்து மயக்கம் தெளிந்து இருந்தால் அப்ப பேசுகிற வார்த்தை எம்பெருமான் திருவரங்கம் எங்கே அப்படின்னு கேட்கிறார். அதுலயும் எம்பெருமான் அப்படின்னு மட்டும்தான் சொல்லுகிறாள், வேற முழு பெயரையும் சொல்லல. என் நாயகன் அப்படிங்கிற அர்த்தத்திலே எம்பெருமான் அப்படின்னு மட்டும் சொல்றாள். அப்படியானால் யாரை நினைத்துக்கொண்டு இவள் சொல்லுகிறாள், இவளை இந்த நிலைமைக்கு ஆக்கினவன் யார் அப்படிங்கறதை கட்டுவீச்சியிடம் கேட்கிறார்கள். குரத்தியிடம், குறி சொல்பவர்களிடம் அவள் மெய்யே தான் சொல்லுவாளாம். மெய்யே சொல் அப்படிங்கிறா, அவ பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. அதனால மெய்யே சொல்ல வேண்டியவள் அவள். கடல்வண்ணர் இது செய்தார் அப்படின்னு அழகா சொல்லிட்டான். அதை தாயார் எடுத்து சொல்ற, கடல்வண்ணர் இது செய்தால் காப்பாறாரே அப்படின்னு. இந்த நாயகியானவர் அதை கேட்டுக்கொண்டிருந்தார். ஓ, அம்மாவுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கு. கடல்வண்ணருடைய திருநாமத்தை அம்மா சொல்ல ஆரம்பிச்சுட்டா. அதனால நாயகி அடுத்த பாசுரத்திலே இன்னும் ரெண்டு திருநாமத்தை சேர்த்து சொல்லலாம் அப்படிங்கறதாக ஆரம்பிக்கிற போல இருக்கு. மெதுவாக இன்னொரு திருநாமத்தை சொல்லலாம். அதுக்கு அடுத்த பாசல பல திருநாமங்கள், இதற்கு அடுத்த பாசலம் ஒன்னு இருக்கு. கல்லெடுத்து கல் மாறி காத்தா என்றும், காமறுப்பும் கச்சி ஊரகத்தா என்றும், வில்லிருத்து மெல்லியல் தோல் தோய்ந்தா என்றும், வெக்காவையில் தொயில மருந்த வேந்தே என்றும், அப்படிலாம் ஒரே திருநாமமாகவே வரப்போறது. அதனால 11வது பாசத்துல இருக்கிறத காட்டிலும் 12வது பாசனம் சொல்லும் பொழுது கொஞ்சம் ஞானம் வந்திருக்கு என்பதாக தெரிகிறது. ஏன்னா தோழி கிட்ட மெதுவா பேசுகிறாள். அணியரங்கம் ஆடுதுமோ தோழி என்னும் அப்படின்னு அந்த நிலையிலே நாயகி இருக்கிறாள். அதை இப்ப தாயார் எடுத்து சொல்கிறார். போன பாசுரத்தினுடைய விவரணமாகத்தான், அதனுடைய விரிவாகத்தான் இந்த பாசனம் இருக்கு. அந்த நாயகியினுடைய நிலைமையை இன்னும் நன்றாக எடுத்து சொல்லி, அவள் என்ன சொல்லுகிறாள் அப்படிங்கிறதையும் எடுத்து சொல்லி தாயாரானவர் இப்படி எல்லாம் இவள் நடந்து கொள்வதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா என்னுடைய பாவம்தான் காரணம் என்பதாக சொல்லுகிறார். நெஞ்சுருகி கண் பணிப்பனிற்கும் சோரும் நெடுதுயிர்க்கும் உண்டறியாள் உறக்கம் பேனாள் நஞ்சரவில் துயிலமர்ந்த நம்பி என்னும் வம்பாம் பூ வழாலிமைந்தா என்றும் அஞ்சிறைய புட்கொடியே ஆடும் பாடும் அணியரங்கம் ஆடுதுமோ தோழி என்னும் என் சிறகின் கீழ் அடங்கா பெண்ணை பெற்றேன் இருநிலத்தோர் பழிபடைத்தேன் எல்லே பாவமே. இங்க நாயகி சொல்லக்கூடிய வரிகள் மூணு இருக்கு. நஞ்சரவில் துயிலமர்ந்த நம்பி என்னும், அடுத்தது வம்பாம் வம்பாம் வம்பார் பூம் வயலாளி மைந்தா என்றும் அஞ்சிறைய, அடுத்தது அணியரங்கம் ஆடுதுமோ தோழி என்னும். போன பாசுரத்துல ஒரே ஒரு வார்த்தை, இந்த பாசுரத்துல மூணு வார்த்தை, அடுத்த பாசுரத்துல ஆறு வார்த்தை என்பதாக வரப்போகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக நாயகிக்கு உணர்த்தி, அதாவது ஞானம் வந்து கொண்டிருக்கு, மயக்க நிலை தெளிந்து நல்ல நிலையிலே பேசக்கூடிய நிலையிலே அவள் ஆய்கொண்டிருக்கிறாள் அப்படின்னு அர்த்தம். அவளுடைய நிலைமை எப்பவுமே பேசிக்கொண்டிருக்கிறாள் அப்படிங்கிறது கிடையாது, நடுவுல நிறைய மயக்கம் வருத்தம் இது எல்லாமே கூட சேர்ந்திருக்க. முன்னாடி சொன்ன மாதிரி நெஞ்சுருகி கண் பணிப்ப நிற்கும், முதல் விஷயம் மனசு அப்படியே உருகி போகும்படி இருக்கிறாள். அந்த மனசு உருகுகின்றது அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக கண்ணிலே ஜலம் கொட்டுகிறது, அதே நிலையிலே நின்று கொண்டிருக்கிறாள். இரண்டாவது சோரும், சோர்ந்து போய் மயக்கமாய் இருக்கிறாள், ஒரு பிடிப்பு இல்லாதபடினாலே மயங்கி விழுகிறாள். மூணாவது நெடிதுயிருக்கும், நல்ல பெருமூச்சு நீண்ட பெருமூச்சு விடுகிறாள், உள்ள இருக்கிற சோக அக்னியினாலே நீண்ட பெருமூச்சு விடுகிறாள். நாலாவது உண்டறியாள், ஆகாரம்னா என்னன்னே தெரியாதவளாக இருக்கிறாள். உறக்கம் பேனாள், தூக்கமும் அவள் ஆதரிப்பதே கிடையாது, ஆகாரமும் கிடையாது தூக்கமும் கிடையாது, அப்படிப்பட்ட நிலையிலே இருக்கிறாள். எப்பொழுதாவது கண் விழித்து தெளிந்த நிலை இருக்கும் போது நஞ்சரவில் துயிலமர்ந்த நம்பி என்னும், நஞ்சரவு விஷத்தோடு இருக்கக்கூடிய ஆதிசேஷனிலே துயில் கொண்டிருக்கிற நம்பி பரிபூர்ணனான எம்பெருமானே அப்படின்னு சொல்லிக் கொண்டிருக்கிறாள். அம்பார் பூம் வயலாலி வைந்தா என்றும், நல்ல பூஞ்சோலைகள்லாம் சூழ்ந்து இருக்கக்கூடிய வாசனையோடு கூட இருக்கக்கூடிய பூக்கள், அந்த பூஞ்சோலைகள்லாம் சூழ்ந்து இருக்கக்கூடிய திரு வயலாளி எம்பெருமானே, வயலாளியிலே இருக்கக்கூடிய திருவாளி அப்படிங்கிற வயல் கூட இருக்கக்கூடிய திரு ஆளி, அந்த திருவாளி நகரத்திலே இருக்கக்கூடிய மைந்தா அப்படின்னு இளைஞனே அப்படின்னு சொல்லுகிறார். அஞ்சிறைய புட்கொடியே ஆடும் பாடும், இப்படிப்பட்ட எம்பெருமான் வருவானோ பார்க்கிறாள், ஆனா வரவில்லை. எம்பெருமானை அழைத்துக் கொண்டு வர வேண்டியவன் கருடன், அவனும் அழைத்துக் கொண்டு வரலை. உடனே கருடனை நினைத்து நினைத்து அப்போ கருடனையே அனுகாரம் பண்ணி கருடன் போல ஆடுகிறானாம். அஞ்சிறைய புட்கொடிய அழகான சிறகுகளை உடைய கருத்மான் இருக்காரு இல்லையோ, கொடி கொடி ஆகிற கருத்மான், அவனையே ஆடுகிறாள் அப்படின்னா அவனை நினைத்து அந்த கருத்மான் போலவே ஆடுகிறாள். பாடும் பாடுகின்றாள், அஞ்சிறைய புட்கொடியே ஆடும் பாடும் அணியரங்கம் ஆடுதுமோ தோழி என்னும், பக்கத்திலே தோழி நிற்கிறாள். தாயாரானவர் மெதுவாக தான் பின்னாடி போய் பக்கத்துல தோழியை முன்னாடி நிறுத்தி, இந்த தோழியை பார்த்தாலாவது இவள் சரியாக தெளிந்து பேசுகிறாளாம் பார்க்கலாம்னு தோழியை முன்னாடி நிறுத்தினான். அப்ப தோழிகிட்ட ரகசியமாக கேட்கிறாள், அணியரங்கம் ஆடுதுமோ ஸ்ரீரங்கம் போகலாமா அப்படின்னு கேட்கிறாள். அணியரங்கம் ஆடுதுமோ தோழி என்னும், என் சிறகு இப்படி எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறாளே, என் சிறகின் கீழ் அடங்கா பெண்ணை பெற்றேன், என் சிறகிலே அடங்கக்கூடிய பெண்ணை நான் பெறவில்லை, என்னுடைய கட்டிலே இருக்கக்கூடிய பெண்ணை பெறவில்லையே, நான் சொன்னா கேட்கக்கூடிய பெண்ணாக இல்லையே அவள், அவள் ஏதோ நினைத்துக் கொண்டிருக்கிறாள், அவள் ஏதோ நடந்து கொண்டிருக்கிறாள், அப்படிதானே இருக்கிறது. அதனால என் சிறகு அப்படின்னா என்னுடைய எண்ணத்திலே அர்த்தம், என்னுடைய எண்ணத்திலே அடங்கினவளாக இவள் இல்லை. இருநிலைத்தோர் பழிபடைத்தேன், இந்த நிலத்துல இந்த பூமியிலே இவளை பெற்றதனாலே நான் படி படைத்தேன். ஏ பாவமே, இது பாவம்தானே, இவள் மேல தோஷம் சொல்லி பிரயோஜனம் இல்லை, அது என்னுடைய தோஷம், இவள் இப்படி கஷ்டப்பட அதை நான் பார்த்து கொண்டிருக்க வேண்டும் என்பதாக, என்னுடைய பாவம்தான் இதுக்கெல்லாம் காரணம் என்பதாக தாயார் சொல்லுகிறார். நெஞ்சுலகி கண் பணிப்ப நிற்கும் சோறும் நெடுதுயிர்க்கும் உண்டறியாள் உறக்கம் பேனாள் அஞ்சரவில் துயிலமருந்த நம்பி என்னும் அம்பான் பூம் வயலாளி வைந்தா என்றும் அஞ்சிரைய புட்கொடியே ஆடும் பாடும் அணியரங்கமாடு துமோ தோழி என்னும் என் சிறகின் கீழடங்கா பெண்ணை பெற்றேன் இருநிலத்தோர் பழிபடைத்தேன். ஏ பாவமே. இப்ப மெதுவாக ஒன்னொன்னா பார்க்கலாம், நிறைய பாவங்கள் இருக்கிறது. நெஞ்சுருகி கண் பணிப்ப நிற்கும், நெஞ்சு உருகும்படியாக, நெஞ்சு உருகி மனசு அப்படியே உருகி போறதாம், எம்பெருமானை நினைத்து நினைத்து மனசு உருகுகிறது, கண்ணிலே ஜலம் இருக்கு, அப்படியே நின்று கொண்டிருக்கிறாள் அப்படின்னு அர்த்தம். மனசு போய் உருகுமா? உருகக்கூடிய வஸ்துன்னு சில வஸ்து லோகத்துல இருக்கு. எது உருகும் அப்படின்னா, மெழுகு உருகும், ஜலம் உருகும். ஜலம் பண்ணி கட்டி இருந்து வச்சுக்கோங்களேன், அது உருகும். மெழுகு திரி, மெழுகு விளக்கு இருந்ததுன்னா அப்போ சூடுனாலே அந்த மெழுகு திரியானது உருகும். தங்கமானது ரொம்ப சூடாக்கினா உருகும். இப்படி இல்லாதான் நம்ம பார்த்துருக்கோம். மனசுங்கிறது உருகக்கூடிய வஸ்து இல்லையே அப்படின்னா, மனசு உருகிறதுக்கு காரணம் என்ன பார்க்கணும். இந்த மெழுகெல்லாம் உருகிறது இல்லையா, அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டா தீ தான் காரணம். வெளியில நெருப்பு பட்டதுன்னா மெழுகு உருகும், பனிக்கட்டி உருகும், எல்லாம் ஒரு அக்னி சகாசத்திலே நெருப்பு இருக்கிற அப்படின்னா எல்லாம் உருகிறது. அந்த அளவு நெருப்பு இவளுக்குள்ள இருக்கான். சோகாக்னி, எம்பெருமானை பிரிந்து சோகத்தினாலே அந்த நெருப்பு உள்ளுக்குள்ள இருக்கிறபடினாலே இவ மனசும் கூட கரையும்படியாக அந்த நெருப்பு இருக்கு. விரகாக்னி நிச்சுக்கோங்க, எம்பெருமானை பிரிந்த விரகாக்னியினாலே கடைசியில மனசும் உருக ஆரம்பிச்சிருது. மனசும் உருகிற வஸ்து இல்ல, உருகக்கூடிய வஸ்து இல்ல, ஆனாலும் இந்த விரகாக்னி அப்படி இருக்கிறது அப்படிங்கறத காண்பிப்பதற்காக மனசு உருகிறது அப்படின்னு சொல்ற. உண்மையில மனசுக்கு உருகக்கூடிய தன்மை உண்டு, அது இதுக்கு ஏத்த மாதிரி உருகணும். உருகலன்னு வச்சுக்கோங்க, அது நல்ல மனசு இல்லைன்னு அர்த்தம். மரங்கள் போல் வலிய நெஞ்ச வஞ்சனேன் நெஞ்சு தன்னால் அரங்கனாக்கு ஆட்சியாதே அழியத்தேன் அயறுகின்றேனேங்கிற தொண்டரிப்படியாழ்வார். மனசே, நீ என்ன மரமா, உனக்கு உருக தெரியாதா? மனசுங்கிறது வெண்ண மாதிரி இருக்கணும் போல, அது உருகணும். அது உருகினால் எம்பெருமானை நன்றாக அனுபவிக்க முடியும். அது இரும்பு போல இருந்தா, இரும்பு போல் வலிய நெஞ்சம் இறை இறை உருகும் வண்ணம் அப்படின்னு ஆழ்வாரே சொல்றாரு. மனசு இரும்பு போல, மனசு கல்லு போல, மனசு மரம் போல, இப்படிலாம் இருந்ததுன்னா அப்ப பகவத் அனுபவம் அப்படிங்கிறது அதுல வர முடியாது. அதனால்தான் மனசு வெண்ணெய் போல உருகக்கூடிய ஒரு பண்டமாக மனசு இருக்கணுமா, பகவானுக்காக அது உருகி இருக்கணும் அப்படின்னு. பகவத் விஷயத்திலே அதிகமாக ஈடுபட்டு அது தன் நிலைமையை மறந்து போகும்படியாக இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். இரும்பு போல் வலிய நெஞ்சம் இரு இறை உருகும் வண்ணம், பகவான் அப்படி இருக்கார். நம்ம மனசையும் உருக்கும்படியாக பகவான் நீராய் உருகும் என் ஆவி அப்படின்னு மடல்ல வரும். அந்த மாதிரி மனசையும் உருக்கும்படியாக எம்பெருமான் இருக்கும்போது அந்த எம்பெருமானை பார்த்தும் மனசு உருகல அப்படின்னா அப்புறம் அது மனசே இல்லை, அது மனுஷனுடைய மனசுல அது ஏதோ இரும்பு அப்படின்னு வச்சுக்கணுமா. ஆகா அந்த ரீதியில இப்போ எம்பெருமானுடைய ஒரு சம்பந்தத்தினால, அந்த எம்பெருமானுடைய சம்பந்தம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அந்த சம்பந்தம் கிடைக்கல விரக அக்னியினாலே, லௌகிக அக்னிக்கு எப்படி பதார்த்தங்கள் உருகுகிறதோ அந்த மாதிரி விரக அக்னிக்கு இது உருகுகிறது அப்படின்னு. நெஞ்சு உருகி கண் பணி, இப்ப மனசு உருகுகிறதுங்கிறதுக்கு அடையாளம் கண் பணிப்ப, கண்ணிலே ஜலம் பெருக அப்படின்னு அர்த்தம். அந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மனசு உருகும் போது உள்ள இருக்கக்கூடிய கஷ்டமானது வெளியிலே தெரியக்கூடிய இடம், அது கண்ணாலே வெளியில வருகிறது அப்படின்னா. நிற்கும் சோறும் அப்படியே நிற்கிறா, பிரம பிடிச்சா மாதிரி நிற்கிறான்னு அர்த்தம். நெஞ்சுருகி கண் பணிப்ப நிற்கும், மனசு உருகி கண்ணெல்லாம் ஜலம் கொட்ட அப்படியே நின்று இருக்கார். பிரம்ம பிடித்த மாதிரி நிற்கிறாள். என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு தெரியாமல் சில பேர் அப்படியே நின்று இருப்பா இல்லையா, அந்த மாதிரி நின்று இருக்கான். பொதுவாக மனுஷர்களா ஏதாவது செஞ்சுட்டேதான் இருப்பான், இப்படி பார்ப்பான் அப்படி பார்ப்பான், இந்த பக்கம் பார்ப்பான் பின்பக்கம் பார்ப்பான், என்ன செய்யலாம் பார்ப்பான், அப்படிதானே இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் ஏதோ வைத்தகன் வாங்காமல் எங்கேயோ பார்த்துட்டு இருக்கா, மனசுல யாரையோ நினைச்சுட்டு இருக்கா, அப்படியே நின்று கொண்டிருக்கிறாள். அதான் நிற்கும் அப்படின்னு நெஞ்சுருகி கண் பணிப்ப நிற்கும், அதுக்கப்புறம் சோறும் நிக்க முடியாது, இவ்வளவு நாள் தான் நிக்கிறது. ஒன்னும் நாம நிக்கணும்னா அம்மா நாமானபடியே நாம நிக்கணும், இல்ல பகவான பிடிச்சிட்டு நிக்கணும், ரெண்டும் இல்ல. நாம நிக்கிறோம்னு வச்சுக்கோங்க, நாம நாமானபடியில நாம நிக்கணும், நம்மளுடைய நிலைமையை நமக்கு தெரியும், அதனால நாம நிக்கணும். ஆனா அவள் தன் நிலைமையை மறந்துட்டா, நெஞ்செல்லாம் உருக ஆரம்பிச்சிருக்கு. அப்ப இவள் இவளை நிக்கணும்னா ஒரு பிடிப்பு வேணும், அதுக்கு பகவான் தான் பிடிப்பு, அந்த பகவானும் இல்ல. அப்ப என்ன ஆகும் கேட்டாலும் சோறும் மயங்கி கீழே விழுந்து விடுகிறாள் அப்படின்னு ஆயிடுச்சு. அதெல்லாம் நிற்கிறாள், அடுத்தது மயங்கி கீழே விழுகிறாள். நெஞ்சுருகி கண் பணிப்ப நிற்கும், நிற்பதே ஒரு விஷயமா சொல்றேன் இங்க. அப்படியே பிரமைப்படுத்தி நின்று கொண்டிருக்கிறாளே அப்படின்னு, இது ஒரு அர்த்தம் அப்படிங்கிற பெரியாச்சம்பிள்ளை, இது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு அர்த்தம். எப்படின்னு கேட்டா, சத்ருகுணோனந்தரஸ்திதா என்ன கடவுதீரே, ஸ்ரீமத் ராமாயணத்துல சத்ருகுணன் நின்று இருக்கார் அப்படின்னு வருதுதான். சத்ருகுணை பத்தி நமக்கே தெரியும், மகாபாகவத மகாபாகவத சேஷர். என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, பரதாழ்வான் வந்திருக்கா இப்போ அயோத்தியாவுக்கு, மாமா துர்கத்திலேருந்து பரதாழ்வான் அயோத்திக்கு வந்திருக்கா. அங்க இவ அம்மா கைகை பண்ண கூத்து, இவரை கூட்டி உனக்குதான் ராஜ்யம் அப்படின்னு சொன்னது, அதெல்லாம் அவருக்கு பொறுக்கல. ஆனால் ஒவ்வொன்றும் அழ ஆரம்பிச்சுட்டேன், கீழ் விழுந்து தரையில விழுந்து அழற மாதிரி அழறாரு. எங்கிட்ட போய் இப்படி இல்லாம சொல்றாங்களே, பெருமாள் ராமனை பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு பரதாழ்வான் கதறுகிறார், வீரலா அப்ப அப்படின்னு வரும். ஓனு வாய விட்டே அழற, பெரும ரகசியமா எல்லாம் சொல்லல, என்னப்பா இப்படி பண்ணிட்டங்களே அப்படின்லாம் சொல்லல. அவருக்கு ஏதோ கோடிக்கணக்கான சொத்து பறிபோன மாதிரி அழற. அப்படி என்ன சொத்து பறிபோச்சு, பெருமாளுடைய சேஷத்துவம் அப்படிங்கறத அவருக்கு பறிபோயிடுத்து. அதனால கீழே வந்து அழுதுன்றாரு. பரதாழ்வான் அழறத பார்த்துட்டு சத்ருகுண ஆழ்வான் அவர் என்ன பண்ணாருன்னா, அப்படியே நிக்கிறார், என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன் அப்படியே நிக்கிறார்னா, என்ன பண்றதுன்னு தெரியாமல் தான் அப்படி நிக்கிறார். இவனுடைய பிரலாபத்தை தவிர்க்க மாட்டான், பெருமாளை அழைக்க மாட்டான், ஸ்தப்தனாய் நின்றான் அப்படிங்கிற அழகா பிரியா சம்பிள்ள. உடனே ஓடி போய் பரதாழ்வானுடைய அழுகையெல்லாம் தொடைத்து கண்ணை தொடைத்து, அழ வேண்டாம் அழ வேண்டாம் அண்ணா, நீங்க அழ வேண்டாம் அப்படின்லாம் சொல்லணும் இல்லையோ, அது செய்ய மாட்டான். ஏன்னா பரதாழ்வான் சத்ருகாழ்வானுக்கு சுவாமியும் பாகவத சேஷத்துவத்துல இருக்க, அவர் அழறாருன்னா ஏதோ ஒரு காரியத்தினால தானே அழறார், அதாவது சேஷத்துவம் போயிடுத்துன்னு தானே அழறார், அந்த விஷயம் இவருக்கு தெரியும் இல்லையோ. அதனால அவரை போய் நீ இது பண்ணாத அது பண்ணாத அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு உரிமையெல்லாம் இவருக்கு கிடையாது. அவர் என்ன பண்ணாலும் அதில் அடங்கி இருக்கக்கூடியவர். இவர் அம்மாவத்துக்கு போனா போனார், திரும்பி வானா வந்தார், பரதாழ்வானுடைய சோக துக்கத்தில அடங்கி சுக துக்கத்தில அடங்கி இருக்கிறார். அப்படி கிச்சு ஆறுதல் சொல்றது அப்படிலாம் எதுவும் கிடையாது. அதனால இவர் போய் ஆறுதல்லாம் சொல்ல மாட்டார். சரி வேண்டாம், பெருமாளை அழைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணலாமே, இவர் அழுதுன்னு இருக்க பரதாழ்வாளுக்கு நல்லது பண்ணலாம், பெருமாளை அழிச்சு வரலாமே அப்படின்னா, பெருமாளை அழைக்க மாட்டான், இவர் அழைக்க மாட்டான். இவருக்கு பெருமாள் ரெண்டாம் பட்சம்தான், சத்துவன் பரதாழ்வானா இருக்கணும் தான் முக்கியமே தவிர, பெருமாளைவை அழைக்க மாட்டார். பெருமாளைவை எப்ப அழைப்பார், பரதாழ்வான் அழைக்க போகும்போது கூட போவார், பரதாழ்வான் திரும்பி வரும்போது கூட வருவாரே தவிர, நீரும் நான் போய் ஐஸ்வன் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுவாதந்திரத்தை ஒரு உரிமையை எடுத்துக்கொண்டு போக மாட்டார். அப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. அதே சமயத்துல அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒன்னும் தெரியல, பெருமாளையும் கூட்டின்னு வர மாட்டார், பரதனையும் ஆசுவாசம் பண்ண மாட்டார். அப்ப அப்படியே நின்றுட்டு இருக்காராம். அதான் சத்ருகுணா ஸ்திதாக, சத்துகுணம் விரும்ப நின்று இருக்கார் அப்படிங்கிறது. அந்த மாதிரியாக இந்த நாயகியானவள் என்ன பண்றதுன்னு இவளுக்கு தெரியல. பெருமாளும் இங்க வரல, பெருமாளை வரவழைக்கும்படி பார்த்தானா, பெருமாளும் இங்க வரக்கானும், இங்கேயும் ஆறி இருக்கலாம் அப்படின்னா அதுவும் கிடையாது, ஆறுதலும் கிடையாது. பரதாழ்வானுக்கு எப்படி ஆறுதலும் கிடையாது, அது மாதிரி இவளுக்கும் ஆறுதலும் கிடையாது. ஆறுதலும் கிடையாது, பெருமாளும் வரமாட்டான் அப்படின்னா, அப்ப பிரம பிடித்த மாதிரி நிற்கிறாள். நெஞ்சொருகி கண் பணிப்ப நிற்கும் சோறும், அப்புறம் மயங்கி விழுகிறாள். ஏன்னா ஒரு பிடிப்பு இல்லாதபடினாலே, தன் பிடிப்பும் இல்லை ஈஸ்வரனுடைய பிடிப்பும் இல்லை, தன்னையே மறந்து இருக்கிறபடினாலே கீழே விழுகிறாள் மயங்கி. நெடுது இருக்கும். அடுத்து உள்ளுக்குள்ள அந்த சோக அக்னி இருக்கிற அப்படினாலே பெருமூச்சு விடுகிறாள் அப்படின்னு அர்த்தம். நெடுது அப்படின்னா நெடுமூச்சு, உயிர்க்கும் நெடுமூச்சு விடுகிறாள். சிலதெல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கிற நெடுமூச்சு மெதுவா தான் தெரியும், உள்ளுக்குள்ள எவ்வளவு கஷ்டம் இருக்குங்கிறது ஒரு பெரிய நெடுமூச்சு விடும் போது தெரியும், அது வரைக்கும் தெரியாது. சட்டம் ஒரு ஒரு விறகு கட்டை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், விறகு கட்டைக்குள்ள தீ பிடிச்சுன்னு உள்ள இருக்கிற தீ முதல்ல தெரியாது, அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு பக்கமாக அந்த புகை வர ஆரம்பிக்கும், அப்பதான் உள்ள தீ இருக்கோ அப்படிங்கறது தெரியும். அந்த மாதிரி இவளுக்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய விறக அக்னி அப்படிங்கறது இத்தனால தெரியாம இருந்தது. இவருடைய பெருமூச்சை பார்க்கும்போது தகந்தீம விஸ்வாசை விரக்ஷவத்து பல்லவதாரிணா அப்படின்னு, எப்படியானால் இவருடைய மூச்சு காத்து பட்டுதுன்னா எல்லாம் பக்கத்துல இருக்கிறதெல்லாம் வாடி போயிடுமா, அந்த மாதிரி ஒரு நெடுமூச்சு விடுகிறார். பிராட்டியானவள் எப்படி விறக அக்னியினாலே அசோகவனத்தையே எரிக்கும்படி இருந்ததோ, அனுமான் அசோகவனத்தையே எரிச்சுட்டார், அப்ப சீதாயா ஸ்பேதசா தக்தாங்கிறார், சீதை தான் எரிச்சார்னார், ஏன்னா அவருடைய அக்னி. அந்த மாதிரியாக இவளுடைய விறக அக்னி இவள் நெடுமூச்சு விட்டு அந்த நெடுமூச்சினாலே பக்கத்துல இருக்கக்கூடிய மரங்களை எல்லாம் கூட அது தகிக்கும் முடியா இருக்கும். நெடுது இருக்கும் உண்டறியாள் உறக்கம் பேனாள், அது மட்டுமல்ல ஆகாரம் இல்லை தூக்கம் இல்லை அப்படின்னு அப்படி அந்த நிலைமையிலே இருக்கிறாள். உண்டு அறியாள், சாப்பிடலே இல்லை, சாப்பாடு என்னங்கிறதே மறந்துட்டாளாம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறாள், அந்த அளவு ஆயிடுது. உறக்கம் பேனாள் தூங்கலே அப்படி மாத்தணும் இல்ல, தூங்கல் தூக்கம்னா என்ன அப்படின்னு சொல்ற அளவு அவளுக்கு அந்த அளவு உறக்கமும் தூக்கமும் ரெண்டும் மறந்து விட்டது அப்படின்னு. முன்னாடி எல்லாம் சாப்பிட்டு இருந்தவள் தானே, முன்னாடி ஊனும் உறக்கமும் இருந்து, பொதுவாக யாரா இருந்தாலும் ஊனும் உறக்கமும் வேணுமே, சாப்பாடும் உறக்கமும் இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்னா, இவளுடைய ஊனும் உறக்கமும் போலே காணும் நமக்கு உத்தேசியம். எம்பெருமான் கூட இருந்தான்னு வச்சுக்கோங்க, அப்போ ஊனும் உறக்கமும் இருக்கும். அதாவது என்ன கேட்டானா, இவள் சாப்பிடுதல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பகவானுடைய திருநாமத்தை சொல்லி சாப்பிடுதல், இவள் உறங்குதல் அப்படின்னா பகவானுடைய திருநாமத்தை சொல்லி உறங்குதல், அப்படிதான் இருக்கணும். ஆனா இப்ப பகவத் வியோகத்துல பகவான் கூட இல்லாதபடியினால அப்ப ஊனும் வேண்டாம் உறக்கமும் வேண்டாம் அப்படிங்கிற நிலையில இருக்க, பகவானோட சேர்ந்து இருந்து வச்சுக்கோங்க, இந்தன்னை பாடி பறை கொண்டு யாம்பரும் சம்மானம் அப்படின்னு சொல்லி, அப்போ பார்ச்சோரும் மூடனே பெய்து முழங்கி வருவாரான் நாச்சியார் சொல்றாரு இல்லையா, உன்னோட சேர்ந்து இருந்தேன்னா அப்போ பார்ச்சோரும் மூடனே பெய்து முழங்கி வழிவார அப்படின்னு, ஊன் தேவை உறக்கம் தேவை எல்லாம் தேவை, உன்னை விட்டு பிரிந்து இருக்கும் பொழுது அப்போ ஊன் இல்லை உறக்கம் இல்லை அப்படிங்கிற நிலை வந்திருக்கான். பொதுவாக ஆழ்வார் அழகா சொல்ற, உன்னானால் பசியாவதொன்றில்லை ஓவாதே நமோ நாராயணா என்று என்னானாலும், சாப்பிடாத நாள் ஊன் இல்லாத நாள் எப்படின்னா என்ன கேட்டா, பகவான் நாமத்தை சொல்லாத நாள் தான் ஊன் இல்லாத நாள்ங்கிறார் அவர். இருக்கேஜுச்சாமவேதன் மலர் கொண்டு ரிக்வேதம் யஜுர்வேதங்கள்லாம் சொல்லி எம்பெருமானை பூஜை பண்ணலைன்னா அன்னைக்கு உண்ணானாள் அப்படின்னா, மற்ற நாள் தான் உண்ணானாள் இல்லை அப்படிங்கிறார். அந்த மாதிரியாக இவள் ஊன் மறந்தாள் உறக்கம் மறந்தாள் அப்படின்னா கண்ணனுடைய நிலைமையை மறந்தாள், கண்ணன் பக்கத்துல இல்லை, ஏன் மறந்தாள்னா கண்ணன் இல்லாதபடினால அந்த விரகத்திலே இருக்கிறான்னு அர்த்தம், கூட இருந்தானா நல்லா சாப்பிடுவாள். இதுதான் நமக்கு உத்தேசம் அப்படின்னு பெரியவாச்சாம் பிள்ளை, நமக்கும் ஊன் உறக்கம் அப்படிங்கிறது எம்பெருமானோடு சம்பந்தப்பட்டதா இருக்கணும் அப்படிங்கிறது தெரியுது. உண்ணும் சோறு பருகிணியர் தென்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் அப்படிங்கிற இருக்கு இல்லையா, அதனால ஆகாரமும் கண்ணன் தானா, அங்க என்ன அர்த்தம்னா அனுபவிக்கிறதும் கண்ணனை தான் அனுபவிக்கிறான் அப்படின்னு. அப்ப அந்த கிருஷ்ணா அனுபவங்கிறது இல்லாதபடினால ஊன் இல்லை அப்படின்னு அர்த்தமாச்சு, அது ஒரு அர்த்தம். இந்த ஒரு அர்த்தத்தையும் வச்சுக்கணும், ஊன் இல்லைன்னா கிருஷ்ண அனுபவம் இல்லை அப்படின்னு அர்த்தம். விஸ்லேஷத்தில் உபவாச கிருஷையா இருக்கையாலே ஊன் இல்லை, இப்ப உபவாசம் இருக்கு, கண்ணனோட சேர்ந்து இருந்த ஆகாரம் போகம், கண்ணனை விட்டு இருந்தா உபவாசம் அப்படிங்கிற கணக்குல இருக்கிறாளாம். உறக்கம் பேனாள், உறக்கத்தை ஆதரிக்கவே இல்லைன்னு அர்த்தம். அப்படின்னா எல்லாரும் உறக்கத்தை ஆதரிக்காதா லோகத்துல யாரு உண்டு, தூக்கம் வரலன்னு கஷ்டப்படுறவா உண்டே தவிர தூக்கம் வந்திருக்குன்னு கஷ்டப்படுறவா யாரும் கிடையாது. ஸ்லோகத்துல தூக்கம் வரலையே எதுக்கு அப்படின்னா அதுக்காக தான் மாத்திரை எல்லாம் சாப்பிடுறான், என்ன பண்ணா தூக்கம் வரும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கா. ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டாவது தூக்கம் வரணும்னு லோகத்துல எல்லாரும் நினைக்கச்சேன், வர்ற தூக்கத்தை கூட வேண்டாம்னு சொல்லக்கூடியவாழ்வள், தூக்கமே வேண்டாம் தூக்கமே கிடையாது எனக்கு அப்படிங்கிற நிலையிலே இருக்கக்கூடிய உறக்கம் பேனால். இதுல நமக்கு என்ன பாடம் அப்படின்னு கேட்டான்னா, உறக்கம்னாலே சம்சாரத்துக்கே உறக்கம் பேர். அனாதி மாயையா சுப்தஹ எதா ஜீவஹா பிரபுத்தியதே அப்படின்னு வரும். அனாதிகாலமா சம்சாரத்துல உறக்கத்தோட இருந்தவர்கள் அவர்கள் அப்படிங்கறதுதான் மோட்ச காலமா. ஆக இங்க உறக்கத்தோடு இருக்கும்போது கூட எம்பெருமானோட உறக்கம் இருந்து வச்சுக்கோங்க, சம்சாரத்துல இருக்கும்போது கூட அது நமக்கு பரவாயில்லை. எம்பெருமானோட ஊனு எம்பெருமானோடைய உறக்கம் அது இருந்தா பரவாயில்லை அப்படின்னு அர்த்தம். அது இல்லாத போது கஷ்டமா இருக்கு. நெடுவேர்க்கும் உண்டறியாள் உறக்கம் பேனாள், நஞ்சரவில் துயிலமர்ந்த நம்பி என்னும் ஒம்பார் பூம் வயலாலிமைந்தாய் என்றும். அப்படி மெதுவாக அவள் பேச ஆரம்பித்தாள்னா, முன்னாடி எம்பெருமான் திருவரங்கம் எங்கே அப்படின்னு சொன்னா இல்லையா முன்னாடி, அப்ப திருவரங்கன் ஊர் பெயரை சொல்லியிருக்காள். இப்போ கடல் வண்டர்னு அவள் தாயார் சொன்ன உடனேயே என்ன அந்த கடல்வனுடைய நாமங்களை எல்லாம் சொல்லலாம் அப்படின்னு, நஞ்சரவில் துயிலமர்ந்த நம்பி என்னும் அப்படின்னு, விஷத்தோடு இருக்கக்கூடிய அரவு ஆதிசேஷனில் துயில் கொண்டவனான நம்பி அப்படின்னா பரிபூர்ணனானவனே அப்படின்னு அர்த்தம். ஆதிசேஷனோடு சேர்த்து வச்சு இவளுக்கு உத்தேசியமாக இருக்கு. பகவான் பகவானோடு சேர்ந்த பாகவதர்கள் எல்லாருமே உத்தேசியம் அப்படின்னு சொல்ற மாதிரியாக, திருவனந்தாழ்வான் மடியிலே எம்பெருமான் இருக்க அந்த திருவனந்தாழ்வானையும் சேர்த்து வச்சு உத்தேசியமாக சொல்லுகிறாள். நஞ்சரவில் துயிலமர் இருந்த அதாவது படுக்கைக்கு தேவையான எல்லா லட்சணங்களும் ஆதிசேஷன் கிட்ட இருக்கு. நன்னா மென்மையாக குளிர்ச்சியாக அப்புறம் வெள்ளையாக வாசனையாக இப்படிலாம் இருக்கு. இப்படிப்பட்ட படுக்கை ஆதி இப்படிப்பட்ட படுக்கை எம்பெருமானுக்கு கிடைத்திருக்கு அப்படின்னா ஒருவேளை அதனாலதான் என்ன மறந்துட்டானோ என்னமோ, அப்படிப்பட்ட படுக்கையை கிடைச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்ப தூக்கம் வராத வாழ்க்கும் தூக்கம் வரணும்னு அட்வைஸ்மெண்ட் பண்றான். இந்த மெத்தையிலே படுத்தால் தூக்கம் வராத வாழ்க்கும் தூக்கம் வரணும். அந்த மாதிரி ஆதிசேஷன்ல இருக்கிறவன் அதனாலே என்னை மறந்து விட்டானோ அப்படின்னு ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் அந்த ஆதிசேஷன் தான் ஏன் நம்மளை சேர்த்து வைக்கல அப்படின்னு தோன்றும். நஞ்சரவில் துயிரவர்ந்த நம்பி என்னும், ஏன்னா ஆதிசேஷன் பக்தர்கள் எல்லாம் சேர்த்து வைக்க வேண்டாமா, அவர் விஷம் இருக்குன்னு அந்த விஷம் எதுக்காக கேட்டா, சத்ருக்களை எல்லாம் ஒழிப்பதற்காக தானே அவருக்கு விஷம் இருக்கு. மற்றபடி பக்தர்களுக்கெல்லாம் அனுகூலமா தானே இருக்கணும், அப்படி கேச்சு அவர் சேர்த்து வைக்கலையே அப்படின்னு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு ஏக்கம் ஒண்ணு இருக்கு. அந்த ஏக்கத்தோட சொல்றாரு, நஞ்சு அறவில் துயிலமர்ந்தான் அழகான வார்த்தை. துயில் கொண்டிருக்கிறான் அப்படின்னா அது ஒரு அழகு, அதனால்தான் நம்பி பரிபூர்ண நானவனே. எப்பவுமே கிடந்த திருக்கோலத்துல இருக்கக்கூடிய, அதுவும் ஆதிசேஷன்ல கிடந்த திருக்கோலத்துல இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய அழகே தனியா இருக்கும். அதனால அதையும் சேர்த்து வச்சு அனுபவிக்கிறார். நஞ்சரவியல் துயிரமர்ந்த நம்பி என்னும், நான் இப்படி தூக்கம் வராமல் ஊன் உறக்கம் பேனாள் அப்படின்னா, ஊன் இல்லை உறக்கம் இல்லை உண்டறியாள் உறக்கம் பேனாள் அப்படிங்கிற நிலைமையில நான் இருக்கச்ச ஆச்சரியமான ஒரு படுக்கையிலே எம்பெருமான் துயில் அந்த அப்படின்னு உறக்கத்தோடு இருந்துட்டு இருக்கானே அப்படின்னு உள்ளுக்குள்ள ஒரு கஷ்டம் இருக்கு. நம்பி என்னும் பரிபூர்ணனா இருக்கா, எனக்குதான் இத்தனை கஷ்டம், எனக்குதான் உறக்கம் கிடையாது, எனக்குதான் படுக்கை கிடையாது, எனக்குதான் ஆகாரம் கிடையாது, ஆனா அவனுக்கு என்ன ஆனந்தமாக இருந்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு குறையில்லாமல் இருந்துட்டு இருக்கான். மொத்த குறையும் என் தலையில வச்சு வச்சு அவன் குறையில்லாமல் இருந்து கொண்டிருக்கிறானே. நஞ்சரவையில் துயிலமர்ந்த நம்பி என்னும், ஆக ஆதிசேஷன்லேயே இருக்கிறான்னு சொன்னபடினாலே அந்த கிடந்த திருக்கோலம் அப்படிங்கிற அழகு பாகவதர்களோட இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு வைபவம், அந்த பாகவதர் நம்மை சேர்ந்தவராக ஆக வேண்டுமே அப்படின்னு ஒரு ஏக்கம், அவர் சேரும்படி சேர்த்து வைப்பதற்கு அவருக்கு அந்த நஞ்சு விஷம் அப்படிங்கறது தடையா இல்லாம இருக்கணும். அது சத்துக்கோள் கிட்டதான், நமக்கு அது இல்லை அப்படின்னு இருக்கணும். அதுல இருக்கக்கூடிய எம்பெருமான் ஆனந்தமான துயில் கொண்டிருக்கிறானே, என் தூக்கத்தை கெடுத்து விட்டு அவன் துயில் கொண்டிருக்கிறானே அப்படின்னு, அதனாலே அவன் கிட்ட ஒரு சின்ன ஒரு ரோஷம், இதெல்லாம் சேர்ந்து இந்த வரியில் நஞ்சரவையில் துயில் அமர்ந்த நம்பி என்றும் வம்பார் பூம் குயலால் வம்பார் பூம் வயலாலி வைந்தா என்றும், வாசனையோடு இருக்கக்கூடிய பூக்கள் சூழ்ந்த வயல், அந்த வயலோடு இருக்கக்கூடிய திருவாலி கஷேத்திரத்திலே இருக்கக்கூடிய மைந்தா இளைஞனே அப்படின்னு அர்த்தம். அப்போ அழகா பெரியவாச்சம் இல்ல சாதிக்கிற பாணி கிரகணம் பண்ணின தேசத்தை சொல்லுகிறது அப்படின்னு திருவெங்கியாழ்வார் நாயிகா பாவத்தில் இருக்கும்போது நாயகனாக இருக்கக்கூடியவன் அந்த வயலாளி மணவாளன் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த மணவாள பெருமான் தானே. அதனாலே அந்த பாணி கிரகணம் பண்ணின இடமா அது, பாணி கிரகணம் பண்ணின பெருமாள் பாணி கிரகம் பண்ணின இடம் அதை சொல்லுகிறது. வம்பார் பூம் அப்படின்னு அழகான பூக்கள்லாம் இருக்கு அப்படின்னா, எம்பெருமான் எப்படி ரொம்ப அழகா இருக்கானோ ரொம்ப யௌவனத்தோட இருக்கானோ அந்த யௌவனத்தோடு சேரும்படியான நித்திய யௌவனத்தோடு இருக்கக்கூடிய நித்திய வசந்தமாக இருக்கக்கூடிய அந்த பூந்தோட்டங்களை சொல்லுகிறது. ஆக எனக்கு ஆகாரம் இல்லாம நான் கஷ்டப்பட்டு இருக்கேச்ச, ஆகாரம் மாத்திரம் இல்ல பல போக்கிய வஸ்துக்கள் நல்ல பூக்கள் எல்லாம் சேர்ந்து எம்பெருமான் அந்த திவ்ய தேசத்திலே அழகா இருக்கான். வம்பார் பூம் வயலாலே வைந்தா என்றும், அதிலும் மைந்தாவாக இருக்கான், இளைஞனாக இருக்கான். அவன் தன்னுடைய அழகான திருமேனியை காண்பித்து என்னை வசீகரித்தான். வயலாளி மனவாளன் தானே வந்து இந்த ஆழ்வாரை வசீகரித்தான். அப்படிப்பட்டவன் இன்னைக்கு நான் வாடினேன் அப்படின்னு சொல்லும்படியாக என்னை வாட வைத்து விட்டு அவன் ஆனந்தமா இருக்கிறானே. அன்னைக்கு என்னை வசீகரித்தது எதற்காக, இன்னைக்கு என்னை கைவிடணுங்கிறதுக்காக அன்னைக்கு வசீகரித்தானா அப்படின்னு அந்த ரீதியிலே சொல்ற. நஞ்சரவில் துயில மருந்த நம்பி என்னும் வம்பார் பூம் வயலாலே மைந்தா என்றும், நான் இருக்கிற தேசம் நீரும் பூவும் பரிமளமும் இன்றிக்கே, எங்கிட்ட ஜலம் இல்ல, பூ இல்ல, பரிமளம் இல்ல, எதுவுமே இல்லை. ஆனால் அவனுக்கு இருக்கக்கூடிய தேசம் அப்படியெல்லாம் விசேஷமாக இருக்கிறதே அப்படின்னு அர்த்தம். அஞ்சிறைய புட்கொடியே ஆடும் பாடும் அழகா கருத்மானை சொல்லுகிறார். ஏன்னா பாணி கிரகணம் விவாகம் ஆச்சுன்னா விவாகம் பண்ணி வைக்கக்கூடியவர் அவர் தான், விஸ்வாமித்திர மாதிரியா. எப்படி ஆனால் பிராட்டிக்கும் பெருமாளுக்கும் விவாகம் பண்ணி வைக்கிறதுக்காக விஸ்வாமித்திர பெருமாளை ஐஷன் வந்தாரோ அந்த மாதிரி இந்த மணவாளனை ஐஷன் வர வேண்டியவர் கருத்மான் தான். அவர் தானே எம்பெருமானை அழைத்து கொண்டு வந்து என்னோடு சேர்த்து வைக்கணும். அப்படிப்பட்ட கருத்மான் தன்னுடைய அழகான சிறகை எல்லாம் விரித்து எம்பெருமானை தான் தாங்கி கொண்டு தூரத்திலே வந்து என்னை ஆஸ்வாசம் கொடுத்து கிட்ட வந்து பெருமாளையும் என்னையும் சேர்த்து வைப்பானா அப்படின்னு பாக்குறான். ஆனா சேர்த்து வைக்கல. கருத்மானுக்கு தான் அந்த ஒரு வைபவம் உண்டு. தூரத்துல இருக்கும்போதே கருத்மான் தெரிவார் இல்லையா, அந்த மாதிரி தூரத்துல இருக்கும்போதே கருத்மான் தெரிஞ்சார்னா போறோம். அதை நினைச்சே நான் அது ரொம்ப நான் ஆஸ்வாசத்தோட இருப்பேன், அதே உத்தேசமா இருக்கும் எனக்கு. ஆனால் அப்படிப்பட்ட பெரிய திருவடியான கருத்மான் ஆனவர் வரவில்லையே, அதை நினைத்து பார்த்தால் அவன் வரவில்லையே அப்படிங்கிறபடினால அந்த கருத்மானை போல தானே அனுகாரம் பண்ணுகிறார் அப்படின்னு. கருத்மான் எப்படி வருவார் அப்படிங்கிறத அவ கருத்மான் வரா மாதிரியே தானும் வந்து காமிக்கிறாளா இந்த நாயகியானவர். அஞ்சிறைய புட்கொடியே ஆடும், அஞ்சிறைய அழகான சிறகுகளை உடைய புட்கொடி கருத்மான் ஆகிற கொடி போல ஆடுவாள். கொடியில கருத்மான் இப்படி ஆடுறார். அதே மாதிரி இவள் அபிநயத்தினாலே ஆடிக்கொண்டிருக்கிறாள் கருத்மானை நினைத்து. ஏன்னா ஆதிசேஷன் சொல்லியாச்சு, ஆதிசேஷன் சேர்த்து வைக்கணும். அவர் சேர்த்து வைக்க வேண்டாம், அவர் சயனத்துல இருக்காருனா சரி இருக்கட்டும், படுக்கையா இருக்காருனா கருத்மானாவது சேர்த்து வைக்கணும். இவர் தான் ஆடுபவராச்சே, இவர் தான் எம்பெருமானை கொண்டு வருபவராச்சே, ஆஹா அவர் வரக்கூடிய அழகும் பார்க்கணும் அப்படிங்கிற ககநச்சாரன்னு சொல்ற மாதிரியாக ககன சர கனக கிரி கரிமதர நிகமமய நிஜ கருட கருதன இல்ல விஷவதன சரகதனா. எப்பவுமே கருத்மான சொல்லச்சு சுவாமி தேசிகனுக்கு தனி வேகம் வந்துடும். கருட தண்டகம் பாருங்கோ இப்படி இருக்கு, கருட பஞ்சாசத்து இப்படி இருக்கும் தெரியுமா, அது ஒண்ணு ஒண்ணும் கருத்மானே பறந்து வரா மாதிரி இருக்கும். ஒவ்வொரு ஸ்லோகம் 56 ஸ்லோகம் இருக்கு. அது மாதிரி கருட தண்டகம்னா கருத்மானே பறந்து வரா மாதிரி இருக்கும். அது மாதிரி ரகுவீர் கத்தியத்திலையும் கருத்மான் வர இடத்த பார்த்தான்னா கருத்மானே பறந்து வரா மாதிரி இருக்கு. பெருத்மான் கிட்ட விசேஷம் போகும் தேசியனுக்கு காரணம் என்னன்னு கேட்டா அவர் ஆச்சாரியர். கருட மந்திரத்தை சுவாமி தேசிகன் ஜபம் பண்ண கருடன் தானே வந்து ஹைகிரி மந்திரத்தை உபதேசம் பண்ற. அதனால பெருத்மான் ஒரு ஆச்சாரிய ஸ்தானத்திலையும் இருக்கார். தேசியனை பொறுத்த வரைக்கும் நித்தியசூரி ஸ்தானம் மட்டும் இல்லாமல் ஆச்சாரிய ஸ்தானத்திலையும் பெருத்மான் இருக்கார். அதனால விசேஷம் அனுபவிச்சு பாடின்னு இருக்கார். இவர் அஞ்சிறைய புட்கொடியே ஆடும் பாடும் அப்படின்னா தேசியன் தான் சொல்லணும். ஏன்னா அவர் தானே கருத்மான பாடுறார். அந்த மாதிரி ரீதியில இவள் அஞ்சிறைய புட்கொடியே ஆடும். அஞ்சிறைய புட்கொடியே ஆடும்னா தேசியனுடைய ஸ்தோத்திரங்கள்லாம் ஆடும். கருட தண்டகம், கருட பஞ்சாசத்து, ககன சர முதலானது இதெல்லாம் அஞ்சிறைய புட்கொடியே ஆடும் பாடும் தேசிகனை. அஞ்சிறைய புட்கொடியே ஆடும் பாடும். கருத்மான் வரும்போது எப்பவுமே கானம் கேட்குமா. ஸ்ரீமத் பாகவதத்துல ஒரு விஷயம் வரும், கருத்மானுடைய சிறகுலி கொல்லி சிறகுலி பாவித்து அப்படிங்கிறார் ஆழ்வார். இந்த சிறகுலியே நமக்கு விசேஷம். அதுல சாமகானம் கேட்குமா. ஏன்னா சந்தோமையே ந கருடே ந சமூகியமான வேத சுரூபம் இல்லையோ அவர் கருத்மான். அதனால அவர் சிறகையை விரித்து அப்படி அசைஞ்சிட்டு வந்தார்னா அதுல சாமகானம் கேட்கும். எமிர்வானுக்கு சாமகானம் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால சாமகானத்தோட அவர் வந்து சேருவார். அந்த மாதிரி கருத்மானோட கூட கருத்மானை அனுகாரம் பண்ணா வச்சுக்கோங்க. கருத்மானை போல அப்படின்னா அப்ப ரெண்டு பண்ணணும். ஆடினா போறாது, ஆடவும் பாடணும். ஏன்னா அந்த ஒலி வேணும். அஞ்சிறைய புட்கொடியே ஆடும் பாடும் இதெல்லாம் ரொம்ப முடியலன்னு வச்சுக்கோங்க. அப்ப கையில அபிநயம் பண்ணி காமிப்பா. கையால பேச முடியலன்னா அப்போ என்ன பண்ணுவாங்கட்டா, கையால அபிநயம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப தீர்த்தம் தாகம் இருக்கு, வாயால பேச முடியலன்னா கையால காமிக்கிறாள் தீர்த்தம் வேணும். அந்த மாதிரி வாயால பேச முடியாத நிலை வந்ததுன்னா அஞ்சிறைய பொட்கொடியே ஆடும் பாடும் அணியரங்கம் ஆடுதுமோ தோழி என்னும் உடனே திருத்தாயாரானவர் என்ன பண்ணா இவருடைய நிலைமையெல்லாம் பார்த்து, சரி நாம முன்னாடி நின்றா இவள் இப்படிதான் இருப்பாள், நாம பின்னாடி போலாம், பின்னாடி போய் தோழியை கொண்டு போய் முன்னாடி நிறுத்தினார். தோழியோடாவது ஒரு நல்ல வார்த்தை இவள் சொல்றாளா அப்படின்னு. பொதுவாக எப்பொறுமையா எம்பெருமான் திருவரங்கம் எங்கேன்னு சொல்றான், அஞ்சலுவை புயலமர்ந்த ஐந்தி நம்பின்னு பெருமாளை சொல்லிட்டு இருக்காளே. தோழியை பார்த்தாலாவது அப்பா தோழி நீ சாட்டியா, நீ தூங்கினியா, நீ எப்ப வந்த, நான் உன்னை பார்க்கவே இல்லையே அப்படின்னு. சாதாரணமா நாமெல்லாம் பாமர ஜனங்கள்ல அதுதானே பேசுறோம். நம்ம பேசினா திருப்பி திருப்பி ஒருத்த கொட்ட பேசினா என்ன பேசுவோம் அப்படின்னா, நீ எங்க போனா, எப்ப வந்த, என்ன சாட்டா, எப்படி தூங்கினா, எப்படி அனுபவித்தார், இந்த வார்த்தை தானே பேசுவோம். அது அவ பேசுறாள பார்க்கலாம், லௌகிகமான வார்த்தைகள். ஓயாத எப்பவும் நஞ்சலுவை துயில் வந்த நம்பி பம்பாப்பும் வயலாளி வைந்தான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. தோழியோட சகஜமாக இயற்கையான வார்த்தைகள்லாம் பேசுறாள பார்க்கலாம் அப்படின்னு தோழியை கொண்டு போய் முன்னாடி நிறுத்துகிறார் தாயார். அப்ப தோழியை பார்த்த உடனே இவர் சொன்ன வார்த்தை தான், அணியரங்கம் ஆடுதுமோ தோழி என்னும் அப்படின்னு. தாயார்னா ஏதாவது ஹிதம் சொல்லிட்டு இருப்பா, மாத்தி மாத்தி ஏதாவது சொல்லிட்டு இருக்கும். தோழி கிட்ட ரகசியமான விஷயத்தெல்லாம் சொல்லுவார், ஏகாந்தமான விஷயங்கள்லாம் சொல்லுவார். ஏன்னா ஏக்கம் சுகம் துக்கஞ்சனோங்கிற மாதிரி சுக துக்கங்கள்லாம் பங்கிடுவதற்கு தோழிகள் தானே கரெக்ட். அதனால அப்படி அவளை கொண்டு வந்து நிறுத்தினா அவள் கிட்ட இவள் என்ன சொல்றா, அம்மா ஸ்ரீரங்கம் போகலாமா நாம்போ அப்படிங்கிற, திருவரங்கம் போகலாமா. ஏன்னா எம்பெருமான் திருவரங்கம் எங்கே என்னும் தானே போன பாட்டுல சொன்னார். அதனுடைய தொடர்ச்சி அவருக்கு திருவரங்கம் போகலாமா நாம் அப்படின்னு கேட்கிறாளாம். தோழி நாம் கோயிலே போய் பெரிய பெருமாளை அனுபவிக்க வல்லோமோ என்கிறாள் அப்படின்னு தோழி கிட்ட கேட்கிறான். திருவரங்கம் போலாமான்னு கேட்கல, திருவரங்கம் அனுபவிக்கலாமாங்கிறா. அணி அரங்கம் ஆடுதுமோ தோழி என்னும், ஆடலாமா, நீ ஆடலாமான்னா அனுபவிக்கலாமான்னு அர்த்தம். நீராட்டம்னு சொல்ற இல்லையா, நீராட்டம்னா ஜலத்துல எப்படி ஜலத்தை அனுபவிச்சு உள்ளுக்குள்ள முழுகிறாளோ அந்த மாதிரி எம்பெருமான் கிட்ட முழுகிறது தான் எம்பெருமான் ஆட்டம். அது எம்பெருமானிடம் ஆடுகிறாள். ஏஷ பிரம்ம பிரவிஷ்டோஸ்மி கிரீஷ்மே சீதம் இவக்ரதம், ஜலத்துல உள்ளுக்குள்ள முழுகிற மாதிரி பகவத் அனுபவத்திலே மூழ்கி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்வானா. அதான் பகவத் விஷயத்திலே நீராட்டம். அதைத்தான் ஆண்டாள் அடிக்கடி சொல்ற திருப்பாயில முதல் பாட்டிலேயே, நீராட போது வீர் போது மீனோ நேரடின்னு சொல்றா இல்லையா. ரெண்டு அர்த்தம், நீராடனா யமுனையில குளிக்கவாதுமோன்னு ஒரு அர்த்தம், இன்னொன்னு நீராட்டம்னா கிருஷ்ண அனுபவம், அதுதான் நீராட்டம். அந்த மாதிரி ஸ்ரீரங்கம் போய் எம்பெருமானை அனுபவிக்கலாமா அப்படிங்கறதா, அணியரங்கம் ஆடுதுவோம் அங்க போய் நீராடலாமா, அங்க போய் அனுபவிக்கலாமா அப்படின்னு கேக்குற. அணியரங்கம் ஆடுதுமோ தோழி என்னும், ஸ்ரீரங்கம் போய் எம்பெருமானை அனுபவிக்கலாமான்னு கூட கேட்கல. அணி அரங்கம் ஆடுதுமோ, ஸ்ரீரங்கம் ஆடலாமா கேட்கறான். அது ஒரு இன்னும் அழகான விஷயம். பொதுவா ஸ்ரீரங்கத்துல போனா எல்லாரும் காவேரியில சீதா ஆடுவார்கள். ஸ்ரீரங்கம் போய் காவேரியிலே நீர் ஆடலாமா அப்படின்னு கேட்பார்கள். இன்னும் விஷயம் தெரிஞ்சு வாழ்ந்தா ஸ்ரீரங்கத்துல போய் எம்பெருமானிடம் நீராடலாமா, ஏன்னா பகவத் அனுபவம் பண்ணலாமா அப்படின்னா. ஆனா இவருடைய அனுபவம் என்ன கேட்டானா, காவேரி நீராட்டம் இருக்கட்டும் பகவான் நீராட்டம் இருக்கட்டும், ஸ்ரீரங்கத்துல போய் இருந்தா அதுவே ஒரு நீராட்டம் அப்படிங்கிற அந்த ஊர் அனுபவம் இருக்கல. சப்த பிராகார மத்தியே சரசிஜ முகுலோத்பாசமானே விமானே காவேரி மத்திய தேசே. ஸ்ரீரங்கத்திற்குள்ள நிறைய பேர் வீதி பிரதட்சணம் பண்ணுவான். உத்தர வீதி, சித்திர வீதி, இன்னைக்கு ஏகாசியோ இல்லையோ, ஏகாசியானா வீதி பிரதட்சணம் அப்படின்னு ஒண்ணு பண்ணுவான். ஏன்னு கேட்டானா, ஸ்ரீரங்கத்துல வீதி பிரதட்சணம் அப்படிங்கறதே ஒரு பகவத் அனுபவம். அது ரங்கநாதனுடைய வீதி. மொத்தமுமே வீதினா, பொதுவாக மற்ற ஊர்கள்ல நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம், நம்மளுடைய தெரு இருக்கு, நம்ம தெருவுல பெருமாள் என்னைக்கு வரா, பெருமாள் என்னைக்கு உற்சவம் நடக்கும், பெருமாள் என்னைக்கு வராது, அப்படின்னு தான் பொதுவாக எல்லாருமே நினைப்பான். ஆம தெருவுல ஆம் பார்த்து கட்டியிருக்கோம், அதனால நம்மளுடைய தெரு இது. அப்ப இச்சையுடையரே இத்தெருவே போறாரு அப்படின்னு ஆட்சியார் சொல்றாரு. எம்பெருமான் இந்த தெருவுல வரட்டுமே அப்படின்னு. அப்ப நம்ம தெருவுக்கு எம்பெருமான் வருவானா, அவனை அனுபவிக்கலாமா அப்படின்னு. ஆனா ஸ்ரீரங்கத்துல அந்த எண்ணம் கிடையாது. அங்க இருக்கக்கூடிய உத்தரவீதி சித்திர வீதி மொத்தமே எம்பெருமானுடைய தெரு, அதுலதான் போய் நாம உட்காந்துருக்கோம். அப்படிதான் எல்லாருக்கும் எண்ணம். அதுவும் கோயிலை சேர்ந்ததுதான். உத்தரவீதி சித்திரவீதி மொத்தமே கோயிலை சேர்ந்தது அப்படின்னு இன்னைக்கும் ரெக்கார்டு அப்படிதான் இருக்குங்கிறான். எல்லாமே ரங்கநாதனை சேர்ந்தது அப்படிதான் ரெக்கார்டு இருக்கு அப்படிங்கிறான். ஆனா ரங்கநாதன் என்ன பண்ணிருக்கான்னு கேட்டானா, அந்த திருவிழே இந்த பாகவதர்களை உட்காத்தி வைத்து, ஆச்சாரியர்களை உட்காத்தி வைத்து, பக்தையர் பாகவதை சகல ஸ்ரீகுண்டத்தை அப்படி நித்திய சூரிகளோட இருக்கிறானோ, அந்த மாதிரி ஸ்ரீரங்கத்துல இந்த கைங்கரிய பரர்களோட தாம் இருக்கலாம் அப்படின்னு இங்க வந்திருக்கான். ஸ்ரீவைகுண்டத்துல எப்படி நித்திய சூரியர்களோட இருக்காங்கிறதுக்கு ஒரு உதாரணமாகத்தானே இந்த பூலோக வைகுண்டத்துல இங்க கைங்கரிய பரர்களோடு கூட எம்பெருமான் இருந்துருக்கான். ஸ்ரீவைகுண்டம் மொத்தம் பெருமாளுடைய தானே, அங்க நித்திய சூரியர்களை குடிபெயர்த்தி இருக்கான் இல்லையா, அந்த மாதிரி இங்கே இவர்களை குடிபெயர்த்தி எம்பெருமான் இவாளோட கூட இருக்கான். ஆக ஸ்ரீவைகுண்டம் போறதே எப்படி பரம பிராப்தியமோ, அது மாதிரி ஸ்ரீரங்கம் போறதே பரம பிராப்தியம். பகவத் அனுபவம் இருக்கட்டும், முதல்ல ஸ்ரீரங்கம் ஆடலாமா, காவேரி ஆடுறது இருக்கட்டும், ரங்கநாதனை ஆடுவது இருக்கட்டும், ஸ்ரீரங்கத்தை ஆடலாமா அப்படின்னு சொல்றாராம். இவ்வூரில் புகுந்தாலே ஒரு மடுவில் புகுந்தால் போலே இருப்பது அப்படிங்கிறார். இந்த ஊருக்குள்ள வந்தாலே, ஏன்னு கேட்டா அனன்யார்கராய் அனன்யபோக்யராய் இருப்பா இருக்கு அப்படின்னு. ஸ்ரீரங்கத்துக்குள்ள போறதே ஒரு ஒரு நீராட போற மாதிரி இருக்கான். ஏன்னா அனர்யார்கள் அனன்ய போக்யர், வேற போக்கியம் இல்லை, இதுதான் எம்பெருமான் தான் போக்கியம் அப்படின்லாம் இருக்கிறபடினால, அந்த எம்பெருமானுடைய ஊர் அது அப்படிங்கிறபடினால, அந்த எம்பெருமான் அனுபவத்தை காட்டிலும் விசேஷமாக திருக்கோயிலே போய் அனுபவம் அப்படின்னு. அணியரங்கமாடு தும்ம தோழி என்னும் நாம் போய் கோயிலே அனுபவித்து நம் முகம் பண்டு போலே செந்தரித்திருக்க நாம் காண்பது எப்போதோ இன்னும் தொழி வரையா ஸ்ரீரங்கம் ஆடலாமா அப்படின்னு சொல்லிச்சு. அந்த ஸ்ரீரங்கன் பெயரை சொல்லிச்சு. இவ முகம் மலர்றதாம் இவளுக்கே, அவ தோழியோட போயிட்டு வந்தா எப்படி இருக்கும்னு நினைச்சு பாக்குறாளாம், அப்படியெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறாள். அடுத்து தாயால் சொல்றார், என் சிறகின் கீழடங்கா பெண்ணை பெற்றேன் இருநிலத்தோர் வழிபடைத்தேன் ஏ பாவமே. என் சிறகில் கீழ் அடங்காத பெண்ணை பெற்றேன், நான் பெற்று என்ன பிரயோஜனம், என்னுடைய சிறகின் கீழே, அதாவது என்னுடைய நினைவிலே, என்னுடைய எண்ணத்தின் கீழே அடங்காமல் இருக்கிறாளே அவள். நான் என்னென்னமோ நினைச்சிருந்தது, ஆனால் எம்பெருமானே இவள் நினைத்து கொண்டு ஆசிரியன தசி, அதான் எம்பெருமானை போய் சேவிச்சுட்டு வான்னு சொன்னேன், நான் கைச்சிட்டு போனேன் பெருமானை சேவிச்சுட்டு வந்தா ஸ்ரீரங்கம் போய். ஆனா அதுக்கப்புறம் இந்த நினைவு ஆகுமா அப்படிங்கறது எனக்கு தெரியாது. தொலைவெல்லி மங்கலம் போன கதையாயிருத்த, இப்போ திருத்தொலைவெல்லி மங்கலத்திலே அந்த நாயகியை கூட்டுனு போனா அதுக்கப்புறம் அந்த பெண்ணை எப்படி ஆனாலும் திருத்தாயார் சொல்லுகிறாள். அந்த மாதிரி தொலைவெல்லி மங்கலத்துக்கு போயிட்டு வந்த கதையாக ஆகிவிட்டது இவள் ஸ்ரீரங்கம் போயிட்டு வந்த கதை. இவள் முதலிலே போய் ஆசிரியன திசையிலே அவன் மேலே போய் விழுந்து ஆசிரியத்தாள் அப்படின்னு நினைச்சேன். ஆனா இப்ப போக திசையில இருக்கிறாளே, என் சிறகில் கீழ் அடங்க பெண்ணை பெற்றேன், ஏதோ நான் பெற்றேன்னாது இவள் நினைக்கணும், இல்ல நான் வளர்க்கிறேன்னாது நினைக்கிறோம், எதுவுமே இல்லை. பெற்றேன் அப்படின்னா இவ இப்ப இருக்கிறதுக்கு காரணம் நான் பெற்றதுதான் காரணமோ என்னமோ அப்படிங்கிற தன் குற்றம், இதெல்லாம் என் குற்றமா இருக்கும். இருநிலைத்தோரு பழிபடைத்தேன் இந்த லோகத்திலேயே இந்த மாதிரி ஒரு பழி அப்படின்னு இப்படி ஒரு பெண்ணை பெற்றதுக்காலே இவள் அப்படின்னு லோகத்துல எல்லாரும் சொல்லும்படியா கொஞ்சம் கூட அடங்காம இருக்கேன், கொஞ்சம் கூட தன்வசம் இல்லாமல் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கேன், கொஞ்சம் கூட அச்சமடங்கள்லாம் எதுவுமே இல்லாமல் எம்பெருமான் திருநாமத்தை நாயகனுடைய திருநாமத்தை சொல்லி கொண்டிருக்கிறதே அப்படின்னு லோகத்துல எல்லாரும் பழிக்கும்படியான ஒரு பழியை, ஓர் பழி, இந்த மாதிரி ஒரு பழி யாருக்குமே வராது, அப்படிப்பட்ட ஒரு பழியை எனக்கு கொடுத்திருக்கிறாள். இல்ல நான் தான் காரணம் சொல்றான், இரு நிலைத்து ஓர் பழிபடைத்தேன் இவள் குறையும் அன்று அவன் குறையும் அன்று நாம் பண்ணின பாபமே இதுக்கு காரணம் அப்படிங்கிறான். இவன் மேல தோஷம் இல்லை, ஏன்னா அவனுடைய அழகை பார்த்தால் அவன்கிட்ட ஈடுபட்டான், அவன் மேல தோஷம் இல்லை, ஏன்னா அழகனூர் அரங்கமன்று அப்படின்னு அழகனாக இருக்கிறபடியினால அந்த மரங்கள் போல் வலிய நெஞ்சம் கூட உருகும்படியாக செய்யக்கூடிய ஒரு அழகனாக இருக்கப்படினால அவன் மேலேயும் தோஷம் இல்லை. என்ன இவள் இப்படி கஷ்டப்படுவதை நான் பார்க்க வேணும் அப்படின்னு ஆச்சுன்னா அப்ப என்னுடைய தோஷம் தானே. இருநிலைத்தோரு பழிபடைத்தேன், இந்த பூமியில மொத்தமாக எல்லாருக்குமே இப்படி ஒரு பெண் யாருக்குமே கிடைத்திருக்கிற மாட்டாள், அப்படிப்பட்ட பழிபடைத்தேன் ஏ பாவமே என்னுடைய பாவமே அப்படின்னு சொல்றாள். என்னுடைய பாவமே அப்படின்னா அவளை தோஷம் சொல்லக்கூடாதுங்கிற அர்த்தத்துல ந மந்தராயா நஜ மாதுரஷ்யா தோஷோ ந ராஜோ நச்ச ராகவசியம் மனப்பிரவேசே ரகுநந்தனஸ்ய மத்பாபமே வாத்திர நிமித்தமாசின்னு பரதாழ்வான் சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப சாத்விக பிரகிருதிகளாக இருக்கக்கூடியவர்கள் இருக்கலையோ அவர்கள் எல்லாம் தன்னுடைய பாவம் அப்படின்னு தான் நினைப்பார்கள். ஆஹ் என் மேலதான் தப்பு இருக்கு அப்படி நானே தான் ஆயிடுக அப்படின்னு சொல்ற மாதிரி நமக்கிட்ட ஏதோ ஒரு தப்பு இருக்கு. சாதாரணமா மற்றவர்கள் இன்னொருத்தர்கிட்ட தோஷத்தை ஆரோப்பணம் பண்ணிட்டோம் அந்த தோஷம் சொல்றதையே ஆச்சுன்னா தங்காரி முடிஞ்சு போச்சு அப்படின்னு விட்டுடுவாளா. ஆனால் சாத்திகர்கள் தன்னுடைய தோஷம் எங்க இருக்கு அப்படிங்கறதாக ஆராய்ஞ்சு பார்த்து கட்டாயம் தன்னுடைய தோஷம்தான் இதுக்கு மூல காரணம் அப்படிங்கறதாக அவர்கள் நினைத்து கொண்டு போயிருக்கலாம். இதுக்கு உதாரணம் யாருன்னா பரதாழ்வான் தான். பரதாழ்வான் காட்டுக்கு போனதுக்கு யாரு காரணம்னா லோகத்துல ஒத்து ஒத்தரும் ஊரு காரணங்கிறா, தசரதர் தான் காரணம்ன்றா, கைகேயி தான் காரணங்கிறா, இல்ல இல்ல கூனி தான் காரணங்கிறா, இப்படி ஒத்து ஒத்தரும் ஒரு ஒரு காரணம் சொல்லச்ச பரதாழ்வான் மட்பாபமே வாத்திர நிமித்தமா சீது என்னுடைய பாபம் தான் காரணம் அப்படின்னு. என்ன அவரை பிரிஞ்சு நான் கஷ்டப்படணும்னு நான் எனக்கு இருக்கு போல இருக்கு, அவரை காட்டுக்கு அனுப்பிட்டு நான் கஷ்டப்படணும்னு இருக்கு போல இருக்கு, என் பெயர் சொல்லிதானே காட்டுக்கு அனுப்பிச்சிருக்கா, இந்த பழி எனக்கு தானே, இந்த பழி கேட்கணும்னு எனக்கு இருக்கு போல இருக்கு, என்னுடைய பாபம் தானே எல்லாத்துக்கும் மூல காரணம், இல்லாட்டா எங்க அம்மா இப்படி செய்வாளா, இல்ல கூனி தானே சொல்லி கொடுத்தா அப்படிதான், கூனி சொன்னதுக்கும் என்னுடைய பாபம் தான் மூல காரணம், மூல காரணம் என்னுடைய பாபம் தான், இல்லாட்ட கூலி மாதிரி யாராவது இப்படி சொல்லுவாளா, குடும்பத்துல இந்த மாதிரியாக பிரச்சனை பண்ணும்படியாக பண்ணுவாளா. நமந்தர ஐயா நச்சமா துரஷாக ஒரு விதத்துல பார்த்தா இவர்கள் சரியா தான் பண்ணிருக்கான். ஊனியானவள் தன்னுடைய எஜமானியான கைகேயிக்கு நல்லது சொல்றா, கைகேயானவள் தன் பிள்ளையான பரதனுக்கு நல்லதுன்னு நினைச்சிருக்கா, தசரதனானவர் சத்தியத்தை விடக்கூடாது அப்படிங்கறத சத்திய பரிபாலனம் பண்ணணும்ங்கிறதுக்காக காட்டுக்கு அனுப்புறேன். இதெல்லாம் சரியா தான் போயிட்டு இருக்கு. ராகவன் பெருமாள் மேலையும் தோஷம் கிடையாது, அவரும் அப்பா சொன்னதை கேட்டாங்க, இதுல நான் தான் எந்த இடத்துலயுமே உருப்படியா இல்லாதவன் நான் தான் அப்படிங்கிற அவாவா நல்லது பண்ணணும் பண்ணிருக்கான், யாருக்கு நல்லது பண்ணுவோம் அவளுக்கு பண்ணிருக்கான், நான் யாருக்குமே எந்த நல்லதும் பண்ணல, கடைசியா மொத்த பேருக்கும் சென்று கெட்டது பண்ணுவோம் நான் தான், தாமனை காட்டு கமிச்சதும் நான் தான், கூனியை சொல்ல பண்ணதும் நான் தான் மொத்தம், ஏன்னா எனக்காக தானே எல்லாம் நடக்குது. பட்பாப்பமே எவாத்திர நிமித்தமா சீத்து அப்படின்னு சொன்ன மாதிரியாக இங்க தாயாரும் அதுதான் சொல்ற, இருநிலத்தோர் பழிபடைத்தேன் ஏ பாவமே இப்படி ஒரு பழியை நான் படைத்திருக்கிறேன், இது என் பாபம் தானே அப்படின்னு, இத்தனைக்கும் மூலம் என்னுடைய பாபம் தானே அப்படின்னு. இப்ப இந்த பாசுரத்திலும் முன்னாடி சொன்ன மாதிரியாக இத்தனையும் சொல்றாளே தவிர இங்க தன்னுடைய பெண் ஆனவள் அவளுக்கு லோக அபவாதம் வரக்கூடாதுங்கிறதுக்காக இத்தனையும் சொல்லுகிறாளே தவிர எம்பெருமானிடம் இவள் ஈடுபட்டு இருக்கிறாள் அப்படிங்கறதுல தாயாருக்கு ஒரு விதத்துல சந்தோஷம் இருக்கு. வெளியில சொல்லச்சு இப்படி சொல்லுவார்கள் சில பேர், நான் என்ன பண்றது எல்லாம் என் பாப்பம் அப்படின்னு. இப்ப கூட சில பேர் பார்த்தான்னா ரொம்ப அலட்டிக்கிறாம ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்ற மாதிரி சொல்லுவா, எங்க நாம சொன்னா கேக்குறதா என்ன, தன் பெண்ணை பத்தி சொல்றா, அம்மாவானவள் இந்த நவீன காலத்துல அம்மா அவனால தம் பெண்ணை பத்தி சொல்லிக்கிறா. எங்க நான் சொன்னா கேக்குறதானா, இந்த வேலைக்கெல்லாம் போவேண்டாம் சொன்னா கேக்குறதானா? ஏதோ ஆபீஸா எங்கேயோ போயிட்டு இருக்கு, ராத்திரி 8 மணி 9 மணி ஆறுது வரத்துக்கு. கேட்டா அம்மா ஆபீஸ்ல அவ்வளோ காரியம் இருக்குமா அப்படிங்கறது, ஆபீஸே இவதான் தலையாள தாங்குறாளா அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கு. எல்லாம் இந்த காலத்து பசங்க நம்ம சொன்னா கேக்குறதா என்ன, அது எதுக்கு என்னமோ போயிட்டு இருக்கு, என்னமோ படிச்சிருக்கு. இந்த ஆபீஸ்ல கூப்பிடுறா, அந்த ஆபீஸ்ல கூப்பிடுறா, உன்ன போல கிடையாது, உனக்கு பெரிய ஸ்டான் இருக்கிறான், கார்ல கொண்டு வந்து ஓடுறான். நம்ம வச்சு என்ன நடக்கிறது, நம்ம இப்படி பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறா. இந்த அம்மா வாழ்வால் தன்னுடைய பெண்ணை நினைச்சு இவ கஷ்டப்படுறாளா இல்ல பெருமையா சொல்றாளாங்கிறது கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். ஏன்னா அவ்வளவு படிச்சிருக்கா அந்த பெண், அவ்வளவு படிச்சிருக்கா, அப்படிப்பட்ட உத்தியோகத்துல இருக்கிறாள், பெரிய பொறுப்புல இருக்கிறாள், அதை திறம்பட நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு சாமர்த்தியத்தோட கூட இருக்கிறாள் அப்படின்னு ஒரு பக்கம் பார்த்தா பெருமையே சொல்றாது. அங்க துக்கத்தை மட்டும் சொல்றான்னு சொல்ல முடியாது, பெருமையா சொல்றா. அதே சமயம் நம்ம சொன்னா கேக்குறதா இருந்தா ராத்திரி 8 மணிக்கு வருது 9 மணிக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அதுவும் இருக்கு இல்லையா. அந்த மாதிரி தான் இந்த திருத்தா யார் வார்த்தையும் இந்த இடத்துல நஞ்சரவில் துயில மருந்த வேண்டே அப்படிலாம் சொல்லச்சு, நஞ்சரவில் துயில மருந்த நம்பி அப்படிலாம் சொல்றா என் பெண் அப்படின்னு எம்பெருமாண்டிய திருநாமத்தை தான் சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு அதை சொல்லும்போது கௌரவமா சொல்றான். ஆனா என் சிறகின் கீழடங்க, ஆனா உலோக அப்பாதம் ஒன்று இருக்கொல்லி, ஊர் அப்பாதம் ஒன்று இருக்கொல்லி, அதுக்காக என் சிறகின் கீழடங்க பெண்ணை பெற்றேன், இருளைத்தோர் வழிபடைத்தேன் ஏபாவமே, நெஞ்சுருகி கண் வலிப்பனிக்கும் தோறும் நெடுதுயிர்க்கு முந்தறியாள் உறக்கம் பேனாள், நஞ்சரவில் துயில மருந்த நம்பி என்னும் அம்பார் பூம் வயலாடி மைந்தாய் என்னும், அஞ்சிரைய புட்குடியே ஆடும் பாடும் அணியரங்கமாடுதுமோ தோழி என்னும், என் சிறகின் கீழடங்கா பெண்ணை பெற்றேன், இருநிலைத்தோர் வழிபடைத்தேன் ஏ பாவமே. இப்படியே சொல்ல ஆரம்பிச்சவன் இங்கே 2-3 வரி சொன்னாள் நாயகியானவள். அடுத்த பாசுரத்துல எம்பெருமானுடைய திவ்ய தேசங்களை எல்லாம் சொல்லி, எம்பெருமானுடைய அந்த விபவ அவதார வைபவங்களை எல்லாம் சொல்லி ஓயாமல் அரற்றி கொண்டிருக்கிறாள் அப்படிங்கிற விடயத்தை நாம் அடுத்த 13வது பாசுரத்துல பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.